ಯಸ್ಯ ವಾಕೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಪ್ರತ್ಯಾದಿಷ್ಟ ಪುರಾತನ ಪ್ರಹರಣ ಗ್ರಾಮಃ ಕ್ಷಣಂ ಪಾಣಿಜೈಃ ಅವ್ಯಾಹತ್ರೀಣಿ ಜಗಂತ್ಯ ಕುಂಠ ಮಹಿಮಾ ವೈಕುಂಠ ಕಂಠೀರವಃ. ಯತ್ ಪ್ರಾದುರ್ಭವನಾದವಂಧ್ಯ ಜಠರಾ ಯಾದೃಚ್ಛಿಕಾದ್ವೇಧಸಾಂ ಯಾ ಕಾಚಿತ್ ಸಹಸಾ ಮಹಾಸುರ ಗೃಹಸ್ಥುಣ ಪಿತಾಮಹ್ಯಭೂತ್ ಎಂಬರ್ಮಾನುಡಿಯ ಅವತಾರಗಳಿಲೆ ನೃಸಿಂಹಾವತಾರಂ ರಾಮಾವತಾರಂ கிருஷ்ணாவதாரம் இந்த மூன்று அவதாரங்களும் ஒரு தனிப்பட்ட இடத்தை பெற்றிருக்கிறது. அதில் நிருசிம்ஹாவதாரத்தினுடைய சிறப்பு எம்பெருமான் சர்வரக்ஷகன் என்பதை நிரூபிப்பதே ஆகும். எல்லோருக்கும் தெரியும் நிருசிம்ஹாவதாரம் எதற்காக ஏற்பட்டது என்பது. பக்தஸ்ய தானவசிஷோகோ பரிபாலனாய என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒரு அரக்கர் குலத்து சிறுவனை ரக்ஷணம் பண்ணுவதற்காக எம்பெருமான் நிருசிம்ஹனாக அவதாரம் செய்தார் என்று நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்போம். அவன் அரக்கர் குலத்து சிறுவனாக இருந்தபடியினாலே பிரகலாதன் அரக்கர் குலத்தில் இருப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரி குணங்கள் இருக்குமோ அப்படிப்பட்ட குணங்களை தான் பிரகலாதன் உடையவனாக இருந்திருப்பான் என்பதாக. ஆனால் அது கிடையாது. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா என்று விபீஷணனை இன்ட்ரடக்ஷன் செய்து கொள்ளும் பொழுது சொல்கின்ற வார்த்தை அந்த மாதிரி இந்த இடத்துல பிரஹ்லாத் ஆழ்வான் ஒரு தனி சிறப்பு பெற்றவர். அரக்கர் குலத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே பிரஹ்லாத் ஆழ்வான் தன்னுடன் பயிலும் அரக்கர் குலத்து சிறுவர்களுக்கு செய்யும் உபதேசத்தை பார்க்கின்றோம். எல்லா காலத்திலுமே அரசர் குலத்து சிறுவர்கள் குருகுல முறையில் படிப்பதற்காக ஆச்சாரியர்களிடம் அனுப்பி வைப்பது வழக்கம். அதே மாதிரியேதான் ஹிரண்யகசிப்புவும் பிரஹ்லாதனை குருவினிடத்திலே கல்வி கற்பதற்காக அனுப்பி வைத்தார். ஆனாலும் கூட இயல்பாகவே எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவனாக இருந்திருக்கிற பிரஹ்லாதன் தனக்கு இயல்பாக தோன்றியவைகளை நாரதருடைய அனுகிரகத்தினாலே தமக்கு தோன்றியவைகளை தம்முடன் பயிலும் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேசம் பாகவதத்திலே ஏழாவது ஸ்கந்தத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உபதேசத்தை பின்பற்றியே ஆழ்வார் பாசுரங்களும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளும் அமைந்துள்ளன என்று சொன்னால் அது மிகுதியாகாது. பிரஹ்லாதன் உபதேசம் செய்கிறார். கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். பெரிய வேதாந்த விஷயத்தை இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துக்குள்ள அடக்கிட்டார் மகர்ஷி. நமக்கெல்லாம் இந்த ஒரு மனுஷ்ய ஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ்ய ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கட்டம். நம்ம எவ்வளோ நாளில் எவ்வளோ பண்ணியிருக்கிற சுக்ருதத்தினால தான் நமக்கு இந்த மனுஷ ஜென்மன்றது கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நாம் பூவாவோ புழுவாவோ பூச்சியாவோ பட்சியாவோ பிராணியாவோ எதுவோ ஒரு பிரகாரத்தில் என்னமோ அலைஞ்சும் கிடக்க போகிறோம்னு நம்போம். அதெல்லாம் இல்லாமல் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த ஜென்மம் அந்த மனுஷ பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். அப்பா, மானுஷன் ஜென்மமே மனுஷ ஜென்மமே ரொம்ப துர்லபமானது, அதுலேயும் சரி இது நிலையா இருக்குமான்னு கேட்டா நிலையா இருக்காது. இது நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருந்துருக்கு, அது வரைக்கும் தான் இந்த மனுஷ ஜென்மன்றது இருக்கும். இது அழியக்கூடியது, நிலையானது இல்லை. இதையும் ஒரு முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மனுஷ ஜென்மத்தை. ஆகையால நாம் எவ்வளவு சீக்கிரமா நல்ல காரியத்தை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நாம நல்ல காரியத்தை பண்ண வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக. ஒரு சிறந்த விவேகியாக இருந்தான், ஆனால் கௌமாரே ஏவ ஆச்சரேத்து தர்மானு என்பதாக இளம் பிராயத்திலேயே தர்மத்தை ஆச்சரிக்க வேண்டும். இதுதான் அவசியமாக செய்ய வேண்டும். நாம் எம்பெருமானை சேவித்து எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக வேணும் என்றால் அதற்கெல்லாம் எத்தனையோ நாள் இருக்கு. நாம் ரிட்டையர் ஆன பிற்பாடு கடைசியில் போய்க்கலாம், எல்லா கோவிலுக்கும் போகலாம், இப்போ ஒன்றும் வேணா நம்ம வேலையை பார்ப்போம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளிமாயோன் மருவிய கோயில், இது ஆழ்வாருடைய பாசுரம். இளமை கெடுவதன் முன்னம் திருமாலரின் சோலையிலே எழுந்தருளி இல்ல எம்பெருமானை போய் சேவித்து அவனுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக ஆக வேணும் என்பதாக சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் இதை அடியொற்றி சாதிக்கின்றார். அசி சில கரணேஸ்மின் நட்சத்திர சுவாசவருத்தவ் வபுஷி கமனயோக்கிய வாசம் ஆசாதயேயம் என்பதாக. எல்லா புலன்களும் சீராக இருக்கும் சமயத்திலேயே திருவேங்கடமலையின் திருவடிவார தாழ்வரையிலே நாம் இருந்து கொண்டு அந்த மலையப்பனுக்கு திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மூலபூதமாக இருந்திருக்கிறது கௌமார ஆச்சரிய பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக என்று பிரஹ்லாதன் பண்ண உபதேசம். எதுக்குப்பா இப்படி அவசரப்படுற, நமக்கு தான் 100 வயசு இருந்துருக்கு, நாம பார்க்கலாமே, என்னத்துக்கோசரம் உடனே உடனே பண்ணிடணும்னு அவசரம் பண்ணோம்னா நிதானமாக காரியம் பண்ணலாமே அப்படின்னா. அதற்கு பிரஹ்லாதன் சொல்கின்ற வார்த்தை, சரீரம் பௌருஷம் யாவது நவிபத்தியேவ புஷ்கலம் பும்சோ வருஷசதம் சாயுகு ததர்த்தம் அஜிதாத்மனஹாம் நிஷ்பலம் யதசோ ராத்ரியாம் சேதேந்தம் பிராபிதஸ்தமஹாம் முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதிஹி ஜரயாகிரஸ்த தேகஸ்ய யாத்ய கல்பஸ்ய விம்சதிஹி துராபூரேன காமேன மோகேன ச பலியசா சேஷம் கிரஹேஷு சக்தஸ்ய பிரமத்தஸ்யாபயாதிஹி என்பதாக சொல்லுகின்றார். அப்பா, நமக்கு கிடைத்திருக்கிற மனுஷ ஜென்மன்றது இருக்க ரொம்ப துர்லபமானது. அந்த மனுஷ ஜென்மத்திலையும் கூட நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சரீரம் எந்த விதமான ஆட்டமும் காணாமல் இருக்கும் பொழுது, ஜர்ஜரிதமாக போகாமல் இருக்கும் பொழுது, நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நாம தர்ம காரியத்தை பண்ண வேண்டும். சரி, பண்ணினா போச்சு. இப்ப நீ நினைக்காத, உனக்கு நினைக்கிற மாதிரி 100 வயசே ஆயுசு, புருஷன் புருஷாயுசுன்றது 100 வயசு. 100 வயசு கிடைச்சிருத்தனாலே கூட இந்த 100 வயசுல 50 வயசு இருட்டிலேயே போயிடுறது. பும்சோ வருஷசதம் ஷாயுகு ததர்த்தம் ஜாதிதாத்மனஹா நிஷ்பலம் யதசோ ராத்திரியாம் சேதே அந்தம் பிராபித்தஸ்தமஹாம் இருட்டிலேயே போயிடுத்து, தூங்கியே போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, 100 வயசுல பாதி போயிடுத்து. இங்கதான் ஆழ்வார் வருகின்றார். வேதநூல் பிராயம் 100, மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். அது போயிடுத்து, பாதி போயிடுத்து. நின்னதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் என்றார். இவர் 15 வருஷம் சொல்றார், இவர் 20 வருஷம் சொல்றார். நிஷ்பலம் எத முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடத்தோ யாத்தி விம்சதிஹி. விளையாட்டிலையும் ஒன்னும் தெரியாத இருக்கிற சிறு பிள்ளையாக இருக்கிற சமயத்திலேயுமாக 20 வருஷம் போயிடுறதான். இன்னொரு கடைசி 20 வருஷம் பார்த்தோம்னா, ஜரையா கிரஸ்த தேகசிய யாத்திய கல்பசிய விம்சதிஹி. மீதி அப்படியே கழத்தனம் வந்துடுது, கழத்தனம் வந்துடுத்துனா ஒன்னும் பண்ண முடியாது போயிடுறது. இதனால 20 வருஷம் போயிடுறது. இப்ப இப்படி 20 வருஷம் 40 வருஷம் போயிடுச்சு, நடுவில் 60 வருஷம் இருக்கு. இப்ப மீதி இருந்துருக்கிற காலத்திலையும் மாத்திரம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆசை, ஆசை மோகம் எல்லாம் சூழ்ந்து இருந்துருக்கு. இப்படி ஆசை மோகத்தினால சூழ்ந்து மீதி காலமும் போயிடுறது. அப்ப எப்பதான் பெருமாளை நினைக்கிறது? ஆகையில்தான் நான் சொல்றேன், நானு சிறு பிராயத்திலேயே பெருமாளை நினைக்க வேண்டியது என்பதாக பிரகலாதன் உபதேசம் பண்ற. அதுக்கு அவெல்லாம் கேட்கிற, சிறு பிராயத்தில் பெருமாளை நினைக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான், அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விசாரம் இருந்துருக்கு. நாம் என்ன விசாரம்னா, இது சம்பாதிக்கணும், சுகமாக இருக்கணுன்ற ஆசை இருந்துருக்கு. இந்த ஆசை போக மாட்டேன்றத கோன்வர்த்த திருணாம் விசிறேத்து பிராணோபியோபி ய ஈப்சிதான் யங் கிரீணாத் யுத்ஸுபிஹி பிரேஷ்டைஹி தஸ்கரஹா சேவகஹா வணிகஹா வணிக். ஒரு பெரிய ஒரு மூட்டை பணம் உனக்கு நான் கொடுக்குறேன், இந்த பணத்தை, இது பணம் வானக்கேழு போட்டு போனா யாரானா போவாளா? இத்த எல்லாரும் இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும் தான் பார்ப்பா. இன்னும் கேட்டா ஒரு விஷயம் சொல்றேன், நான் எப்பேற்பட்ட வித்வானா இருந்தாலும் கூட இது வந்து ஐகிகமான பலன்கள், இது மொத்தம் அழியக்கூடியது தான், அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம் ஒன்றுதான் அழியாதது. ஆகையால இப்ப நாம் இதுக்காக எந்த பிரயாசமும் பண்ண வேண்டாம் என்று நினைக்கிற வித்வான்கள்லாம் கூட இவ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பணத்தின் பின்னாடிதான் போறவளா இருந்துருக்கா. எப்படிப்பா அவ்வளவு சுலபமா இந்த பணத்தை விட்டுட முடியும்? இது கேட்கிற கேள்வி. அதுக்கு பிரகலாதன் கேட்கிறான், இப்ப இந்த பணம் சம்பாதிச்சு என்ன வரப்போறது அப்படின்னா, சுகம் வரப்போறது. பணம் இருந்துனாக்க இன்னைக்கு ஃபேன் போட்டுக்கிறேன், ஏசி போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைன்னாக்க வெறும் கையில் ஒரு விசிறியை வச்சுட்டு வாசலில் உட்காந்து அல்லாடின்னு இருப்பேன். ஆகையால நான் எல்லா சௌகரியத்தோடு நான் இருக்கேன், இந்த சுகத்துக்காக தான் நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் நானுன்னு சொன்னேன்னா, அப்பா இந்த சுகத்துக்காக நீ ஒரு சிரமமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வர துக்கம்லாம் வரத, இந்த துக்கத்துக்கு எனக்கு துக்கம் வரணும் துக்கம் வரணும்னு எதனா பிரயாசப்பட்டு துக்கம் வருதா? வரல. உனக்கு வரணும்னு இருந்தா அது தானா அந்த துக்கம் வந்துடுறது. அதே மாதிரிதான் சுகமும் உனக்கு வரணும்னு இருந்தா நிச்சயம் வரப்போறது, அதுக்காக நீ பிரயாசப்பட வேணாம்ப்பா அப்படின்னா. சுகமைந்திரீகம் தைத்யா தேக யோகேன தேகினாம் சர்வத்திர லப்யத்தே தெய்வாத்து யதா துக்கம் அயத்னதா. எப்படியானா துக்கம் நம்மளுடைய முயற்சி இல்லாமையே நமக்கு வருகின்றதோ அதே மாதிரி தெய்வாத்து அதிருஷ்ட வசத்தினாலே நமக்கு சுகமும் தானா வந்துடும். ஒன்றும் இல்லாதவனுக்கும் கூட சுகம் வந்துடும். ஆகையால் அந்த சுகத்துக்காக நீ இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா சொன்னான். அப்ப என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா, அப்பா இருக்கிற நாள்ல எம்பெருமான சேவிச்சு எம்பெருமானுடைய கதைகளை கேட்டு நம்மளுடைய மனசு முழுக்க பகவான் விஷயத்துல செலுத்தினமானா போறோம். ஞானம் ததே ததமலம் துரவாபமாக நாராயணோ நரசக கில நாரதாயம் ஏகாந்தினாம் பகவத ததகிஞ்சனானாம் பாதாரவிந்த ரஜசாப்ளுத தேகினாம் சாத் தர்மார்த்த காம இதி யோபிஹிதஸ்த்ரிவர்க்க ஈக்ஷாத்ரயே நயதமோ விவிதாச்ச வார்த்தா மன்யே ததேதன அகிலம் நிகமஸ்ய சத்யம் ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுஹ்ருதஹ பரமஸ்ய பும்ஸஹ. பா, எம்பெருமானிடத்துல நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டு அவங்கிட்ட வழக்காக நாம நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் பரம தர்மம். இந்த பரம தர்மத்தை நாம ஆசிரியிச்சோம்னாக்க தர்மார்த்த காமம் என்று சொல்லக்கூடிய திரிவர்க்கம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இவைகளும் நமக்கு எம்பெருமானிடத்துல அனுகிரகத்தினால கிடைக்கும், மோட்சமும் நமக்கு கிடைக்கும். ஆகையால நாம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், எம்பெருமானிடத்துல நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டு அவனிட்ட வழக்காக நாம் இருக்க வேண்டியதுதான் நாம செய்ய வேண்டிய செயல். இதை இந்த மனுஷ ஜென்மாவில் நாம பண்ணணும், அதுலேயும் இளமையில பண்ணணும். இப்படி பண்ணி மீதி நாள்லையும் அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு செயல் என்று அங்குள்ள சிறார்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் பிரஹ்லாதன். அப்ப பிரஹ்லாத மீதி பேர்லாம் கேட்கிறார், பிரஹ்லாதா நீ இந்த விஷயத்தை நீ எனக்கு உபதேசம் பண்றிய, உனக்கு யார் சொன்ன அப்படின்னா, எனக்கு சாட்சாத் நாரதர் சொன்ன. நாரதருக்கு யார் சொன்ன? எல்லாருக்கும் பெருமாளாக இருந்திருக்கிற சர்வ தேவத்தை எல்லாராலையும் பூஜிக்கப்படுபவனாக கொண்டாடப்படுபவனாக இருந்திருக்கிற நாராயணனாலே நரனுக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த விஷயம். அந்த விஷயத்தை தான் நான் நாரதருடைய அனுகிரகத்தினால அறிந்து கொண்டு உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். நீங்களும் இதை அறிந்து கொண்டு பகவன் நாமோச்சாரணம் பண்ணிண்டு எம்பெருமானிடத்திலே தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பித்து நல்ல கதியை அடைய வேண்டும் என்று பிரஹ்லாதன் உபதேசம் செய்கிறான். அந்த பிரஹ்லாத உபதேசம் அசுரர் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் என்பதை அறிந்து கொண்டு நாம் இளமையிலேயே பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று எல்லோரும் ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்பதை எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.